السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه اجمعين. اما بعد، فيقول الله تبارك وتعالى في كلامه العزيز: اعوذ بالله من الشيطان الرجيم، ومن يشاقق الرسول من بعد ما تبين له الهدى ويتبع غير سبيل المؤمنين نوله ما تولى ونصله جهنم وساءت مصيرا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا تزال طائفة من أمتي ظاهرين على الحق، لا يضرهم من خذلهم ولا من خالفهم حتى يأتي أمر الله وهم على ذلك. رواه البخاري. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, கடைசி காலத்துடைய அறிவு மார்க்கத்தில் நாலில் ஒன்று. ஹதீஸுடைய கருத்து அப்படிதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட மஜ்லிஸில் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித தோற்றத்தில் வந்து சில கேள்விகள் கேட்டாங்க. முதலாவது சொன்னாங்க: அக்பிர்னி அனில் ஈமான், ஈமானை பற்றி எனக்கு செய்தி அறிவிச்சு தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுடைய ஆறு அம்சங்களையும் சொன்னாங்க. அடுத்தது கேட்டாங்க: அக்பிர்னி அனில் இஸ்லாம், இஸ்லாத்தை பற்றி சொல்லித்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துடைய அஞ்சு கடமைகளையும் சொன்னாங்க. மூணாவது கேட்டாங்க: அக்பிர்னி அனில் எஹ்சான், எஹ்சானை பற்றி சொல்லித்தாங்கன்னாங்க. எஹ்சான் என்றால் அல்லாஹ்வுக்கும் அடியார்களுக்கும் இடையில உள்ள ஒரு வலுவான தொடர்புக்கு சொல்லப்படும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க: அந்த அபுத் அல்லாஹ கன்னக தராஹு பைலம் தக்கும் தராஹு பைன்னு யராக், நீங்கள் அல்லாஹை பார்க்கறது மாதிரி அல்லாஹை இபாதை செய்யணும், அப்படியான நிலைமை இல்லைண்டா அல்லாஹ் அவங்கள பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற சிந்தனையோட வாழணும். திரும்பவும் கேட்டாங்க: அக்பிர்னி அனிசா, கியாமத்தை பற்றி சொல்லித்தாங்கண்டா. கியாமத்துடைய அறிவு அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க: மல் மஸ்ஊலு அன்ஹா பி அலம மினஸ்ஸாயில், கேட்கப்படுறவர் கேட்கிறவரை விட அந்த அறிவு கொடுக்கப்பட்டவர் அல்லண்டா. திரும்பவும் கேட்டவர் கேட்டார் அக்பிர்னி அன் அமாராத்திஹா, கியாமத்துடைய நெருக்கம் உண்டாயினா ஏற்படக்கூடிய நிலைமைகளை பற்றி சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில அடையாளங்களை சொன்னாங்க: அன் தலிதல் அமத்து ரப்பத்தஹா வான் தரல் ஹுபாத்தல் உராத்தல் ஆலத்தல் ஆஷா யதபாவலூன ஃபில் புன்யான். ஒரு சில அடையாளங்களை சொன்னாங்க. அவர் எலும்பி போனார். சஹாபாக்கள் கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க: அத்த துரூன மணி சாயில், வந்து கேள்வி கேட்டவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. காலு அல்லாஹ் ரசூலு ஆலம், அல்லாஹும் அவன் தூதரும் தான் நன்கு அறிந்தவர்கள் என்றாங்க. சொன்னாங்க: அத்தாக்கும் ஜிப்ரீல் அல்லுமுக்கும் தீனக்கும், உங்களிடத்தில் ஜிப்ரீல் வந்தார், உங்களோட மார்க்கத்தை உங்களுக்கு படித்து தந்தார் அலைஹிஸ்ஸலாம். இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மார்க்கத்தை படித்து கொடுத்தது வெறுமனே நாலு கேள்வியில்: ஈமான், இஸ்லாம், எஹ்சான், இல்மு ஆஹிரி ஜமான். அதில் ஒரு பகுதி ஈமான், ஒரு பகுதி இஸ்லாம், ஒரு பகுதி எஹ்சான், நாலாவது பகுதி ஆஹிரு ஜமானுடைய அறிவு. ஆஹிரு ஜமானுங்கிறது அது நாங்கள் அடைஞ்சிருக்கிற இந்த காலம் தான். இந்த காலமிக்கு இது முல்கு ஜபரியத்துடைய காலம், கொடுங்கோளர்களுடைய ஆட்சி காலம். உலகமெல்லாம் மக்கள் மீது கொடுங்கோன்மை நடக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஹதீஸில் அஞ்சு காலங்களை பற்றி சொன்னாங்க. சொன்னாங்க: தக்கூனு நுபுவத்து மாஷா அல்லாஹு அன் தக்கூன் சும்மா எற்பாவு அல்லாஹு இதா ஷா. நுபுவத்துடைய காலம் எவ்வளோ காலம் அல்லாஹ் தாலா வச்சிருப்பானோ அவ்வளோ காலம் இருக்கும். அதுக்கு பின்னால் அதை அல்லாஹ் உயர்த்திடுவான். சும்மா தக்கூனு ஹிலாஃபத்தன் அல மின்ஹாஜி நுபுவா, பின்னால் நுபுவத்துடைய அதே வடிவத்தில், அதாவது அதே மன்ஹஜில், அதே நடைமுறையின் கீழால, நுபுவத்தால் என்ன நடந்துச்சோ அதை நிறைவேற்றுற அமைப்பில் கிலாபத்து நடக்கும் வேண்டாம். அதுக்கப்புறம் சும்மா இருப்பான் அல்லாஹ் இதா ஷா, அதை அல்லாஹ் எப்போ நாடுறானோ அப்போ உயர்த்திடுவான். சும்மா எப்போன்னு முல்கன் ஆஃபன், பின்னால் அதே கிலாபத்துடைய வடிவத்தை பற்றி பிடித்த ஒரு முல்குடைய காலம் வேண்டாம், அரசாட்சியுடைய காலம் வேண்டாம். பாருங்கள், நுபுவத்துடைய காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒஃபாத்தோட முடிஞ்சு, அதுக்கப்புறம் கிலாபத்துடைய காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க: அல் கிலாபத்து பாதி சலாசூன சனா, எனக்கு பின்னால் 30 வருஷம் கிலாபத்துண்டா. மூணாவது முல்குடைய காலம், அதுவும் அந்த கிலாபத்தை பற்றி பிடிச்ச முல்குடைய காலம், முல்கன் ஆல்லன்டா. அப்படின்னா முழு இஸ்லாமிய சாம்ராஜ்யமும் ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழால் ஆட்சி செய்யப்படுற காலம். முழு இஸ்லாமியர்கள் ஒரே தலைமைத்துவத்துக்கு கீழால் ஆட்சி செய்யப்படுவாங்க. இது 1310 வருஷம் நடந்துச்சு. 1310 வருஷங்களாக இந்த ஆட்சி நடந்துச்சு. அதில் நல்லவங்களும் ஆட்சி செஞ்சாங்க, கெட்டவங்களும் ஆட்சி செஞ்சாங்க. ஒவ்வொரு ஆட்சி செஞ்ச கூட்டத்தாரிலும் நல்லவர்களும் இருந்தாங்க, கெட்டவர்களும் இருந்தாங்க. அது அப்பாசியர்கள் ஆயிக்கலாம், உமையாக்கள் ஆயிக்கலாம், உஸ்மானியர்கள் ஆயிக்கலாம். பாத்மியர்கள் பொதுவாக அக்கைதால மிகவும் கெட்டவர்கள். இந்த காலப்பகுதிக்குள்ளால இப்படியான எந்த ஆட்சியாளர் ஆட்சி செய்திருந்தாலும் அதுவெல்லாம் கிலாபத்துடைய வடிவில் ஆட்சி செய்யப்பட்டது. வடிவம் கிலாபத்துண்டா, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும், ஒரு மத்திய அரசு இருக்கும், அதுக்கு கீழால முழு இஸ்லாமியர்களும் ஆட்சி செய்யப்படுவோம். அவங்களோட மாளிகாவத்த கபருஸ்தான்ல போய் அந்த பள்ளியோட அடுத்த இருக்கிற கபரை பாருங்க. அதுல அவரோட பேர் ஏதோ ஒரு மரிக்கார். 1890 ஒஃபாத்தானவர். இங்கிலீஷ்ல அத கல்வெட்டு என்ன பாருங்க, உஸ்மானிய கிலாபத்துடைய இலங்கைக்குரிய பிரதிநிதி. அப்ப இலங்கையில் உள்ள முஸ்லிம்களையும் ஆட்சி செஞ்சது அவங்க தான், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுடைய காலம். ஆனா ஆட்சி இங்க நடக்குது முஸ்லிம்களுடைய ஆட்சி. ஏன்னா கிலாபத் என்றதைக்கு அதனுடைய வடிவமே அவ்வளவு பெரிய பிரதிபலிப்புண்டா, கிலாபத் எப்படிப்பட்டதா இருக்கும். அப்ப உஸ்மானிய சாம்ராஜ்யம் வீழ்த்தப்பட்டுச்சு 1922. 24 தான் இலெக்ஷன் வச்சு துருக்கில ஜனாதிபதியா முஸ்தபா கமால், கமால் அத்தா துருக் என்று சொல்லுவீங்க, முஸ்தபா கமால் என்று சொல்லுவீங்க, கமால் பாட்சா என்று சொல்லுவீங்க, அவர் ஆட்சிக்கு வந்தார். லானஹுல்லா வஸாத ஃபி கப்ரிஹி அஸாபன் ஃபௌகல் அஸாப். அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய மனுஷன் அவர். அது அவர் ஒரு முஸ்லீம் இல்ல, அவர் ஒரு டன்மை. அவர் ஆட்சியில நிறுத்தப்பட்டார். இதே போல முழு உலகத்திலேயும் ஒரே சாம்ராஜ்யமாக இருந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் 60 நாடுகளாக கூறு போடப்பட்டுச்சு. இன்னைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த துபாய், கட்டார், பஹ்ரைன், ஈராக், ஈரான், ஜோர்டான், சவுதி அரேபியா சொல்லுங்க, அதுக்கு போகிறோம். எந்த லிஸ்ட்டை சொன்னாலும் முஸ்லீம் நாடுன்னு சும்மா வாயால் சொல்லுவீங்க, அவ்வளோதான். இஸ்லாத்தில் என்ன ஐக்கிய அவங்கள்ட்ட? அவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தால் பலஸ்தீனை பாதுகாத்திருப்பாங்க, அவங்க இஸ்லாமியர்களாக இருந்தால் முஸ்லீம்கள் அடிபடுற நொறுக்கப்படுற இடங்களுக்கு அவர்களுடைய சக்தியை பாவிச்சிருப்பாங்க, அவர்களுடைய பணத்தை பாவிச்சிருப்பாங்க. இது நாங்க வாழ்ற காலமைக்கு இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்ல சொன்னாங்க, தும்ம தகூனு முல்கன் ஜபரியதன், பின்னால கொடுங்கோன்மையுடைய ஆட்சி நடக்கும். அந்த ஆட்சியை தான் நாங்க பார்க்கறோம். அதுக்கு பிறகு தும்ம தகூனு கிலாஃபா அல மின்ஹாஜுன் நுபுவா, திரும்பவும் நுபுவத்துடைய வடிவத்தில் கிலாபத் உண்டாகும். அது இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்த போறோம். இந்த காலத்தோடு அடுத்தது நடக்க போறது அதுதான். இது தெளிவா ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொன்ன விஷயம். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ தாவூதுல இந்த ஹதீஸ் பதிவாக சஹியான ஹதீஸ் சொன்னாங்க, உம்ரானு பைத்தில் குதுஸ் கராபு யஸ்ரிபண்டா, மஸ்ஜிதுல் அக்ஸாவை யூதர்கள் நிர்மாணிக்கிறது, மதீனாவுடைய அழிவுண்டா, ஹராபண்டா மதீனா நாசமா போகண்டா. இது ரெண்டும் நடந்தாச்சு. மஸ்ஜிதுல் அக்ஸாவை யூதர்கள் அப்படியே வச்சு போட்டுட்டு கீழால ஒரு பங்கர் ஒன்றை தோண்டி கீழ இருந்து பவுண்டேஷன் போட்டு 2018 இருந்து கட்டுறாங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாம இருக்கும், ஆனா வேலை நடந்துட்டீங்க. வரலாற்றுல என்றைக்கும் நடக்காத அளவு பயங்கரமான அநியாயங்கள் ஜசீரத்துல் அரபுல நடந்து கொண்டீங்க. சவுதியில முஹம்மது பின் சல்மானுக்கு புறவு, சவுதியில ஹால் என்னன்னு கொஞ்சம் போய் பாருங்க. இன்றைக்கு எங்களுக்கு எங்கட சூழல், நாங்க வளர்ந்த சூழல் அதை ஹராபண்டு செல்றதுக்கு இடம் கொடுக்காம இருக்கும் சில நேரம். எந்த அளவு கண்டா பெண்கள் தனியா பிரயாணம் செய்யலாம், டூரிஸ்டா போய் பெண்கள் தனியா அங்க உழவலாவலாம், பெண்களுக்கு முகத்திர கட்டாயம் இல்ல, டான்சிங் கேர்ள்ஸுக்கு பிரைஸ் கொடுக்கற காலம் வந்தாச்சு. எங்கட அரபு சஹாபாக்களுடைய பிச்சலங்கள் வாழ்ற இடத்துல அந்த அதே பெண்கள் டான்ஸ் பண்ணி போட்டி போட்டு பிரைஸ் எடுக்கிற காலம் வந்தாச்சு. 30,000 தியேட்டர்கள் திறக்கப்பட போகுது, அதுல நிறைய திறந்தாச்சு, இன்னும் திறந்து கொண்டிருக்கிறான். அமெரிக்கன் பேஸ் வந்தாச்சு. எந்த ஊர்ல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் வெளியாக்கிடுங்கண்டாங்களோ அந்த ஊரோட பேரே மாத்தியாச்சு. கிறிஸ்தவர்களை வெளியாக்குங்க, அங்க ரெண்டு மார்க்கங்கள் இருக்க கூடாதுண்டா. இன்றைக்கு எந்த இடத்துல ஜசீரத்துல் அரபு என்று பேரோ அதுதான் அல் மம்லக்கத்துல் அரபியத்து சவுதி அண்டு எங்கேயோ போற ஒரு மூதேவியோட பேரை வச்சு. அப்ப சல்லல்லாஹு சொன்னாங்க, உம்ரானு பைத்தில் குதுஸ் கராபு யஸ்ரிப் வ கராபு யஸ்ரிப் குரூஜுல் மல்ஹமாண்டா. மதீனா நாசமாகிட்டா அதோட மல்ஹமா உண்டாகும். மல்ஹமான்றது இதுக்கு தான் நான் வந்தேன் இவ்வளவு நேரமா. மல்ஹமாங்கிறது இது தௌராத்துல இஞ்சில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக ஒவ்வொரு நபிமார்களும் அந்த காலத்துடைய கவுமுக்கு சொன்ன ஒரு யுத்தம். ஃபுராத்தை பத்தி ஹதீஸ் ஒன்று வருது. ஃபுராத்துக்குள்ளால இருந்து ஒரு தங்க மலை வெளியாகும். அதுக்கு போட்டி போட்டு யுத்தம் செய்யறவர்கள்ல 1000 பேர்ல 999 பேர் கொலை செய்யப்படுவாங்க. இன்னொரு ஹதீஸ்ல 100 பேர்ல 99 பேர் கொலை செய்யப்படுவாங்கன்னு வருது. அப்ப தங்க மலைன்னு ஒன்று ஃபுராத்துக்குள்ள இருந்திருந்தா ஸ்கேன் பண்ணி பார்த்து எடுத்திருப்பான். அப்படிதானே ஃபுராத்துடைய நீரோட்டத்துடைய பகுதிகள்ல இருந்து தங்கம் எப்படி உலக நாணயத்தை பரிபாலனம் செஞ்சிச்சோ அது மாதிரி ஒரு பரிபாலனத்துக்குரிய சொத்து வெளியாகிட்டு இருக்கு. அதுதான் பெட்ரோலியம். இதுக்காக வேண்டி உண்டான போராட்டம் அது தொடர நடந்து கொண்டிருக்குது. அது 1990 இருந்து நடக்குது. அதுக்கு முன்னால இருந்து நடக்குது. 90 இருந்து இன்றைக்கு ஈராக் குவைட்டுக்கு அடிக்க ஆரம்பிச்சானோ அமெரிக்காவுடைய உதவியோட. அமெரிக்கா போய் குவைட்டுக்கு உதவி செஞ்சு ஈராக்கு அடிச்சான். அண்டையிலிருந்து ஆரம்பிச்சது தொடரா அந்த வார் நடந்துட்டு இருக்குது. இந்த மல்ஹமாங்கிறதுக்கு இது வந்து உலகம் ரெண்டா பிரிஞ்சு போராடும். இத வேதக்காரர்கள் எங்களை விட உணர்ந்து வச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு தெளிவா ஹதீஸ் இருக்குது, திட்ட தெளிவான ஹதீஸ் இருக்குது. ஆனா எங்களை விட எங்கேயோ போற ஆட்கள் விளங்கி விளங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எங்கட நாட்டில் நடந்த பிரச்சனையின் அடிப்படையும் அதுதான். இன்னைக்கு ரெண்டா பிரிஞ்சு போராட்டம் ஆரம்பத்துக்குரிய எல்லா வேலைவட்டியும் நடந்துட்டு இருக்குது. ஒரு பக்கத்தால் ரஷ்யா, இன்னொரு பக்கத்தால் அமெரிக்கா ஆள் சேர்க்குது. அதுக்கு அவங்க முக்கியமான சொத்தாக கருதுறது சில்க்வேங்கிறது. சில்க்வேண்டா பிளைட்டுக்கு முன்னால, பிளைட் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னால கடல் மார்க்கமாக இருந்த இயற்கையான ஒரு பாதை, இயற்கை துறைமுகங்களோட உள்ளடக்கியது. அதுல இந்து சமுத்திரத்துடைய பிரதானமான ஹாபர் தான் ட்ரிங்கோ ஹாபர். இந்த சில்க்வே கைப்பற்றுறதுக்கு ரெண்டு பேரும் ட்ரை பண்றாங்க. அதுல ஏற்கனவே ரஷ்யா டால் சைனா நாட்டில் வந்து அதுக்குரிய வேலைகள் எல்லாம் செஞ்சு கொண்டிருக்க, அந்த அக்ரிமெண்ட் நடந்து கொண்டிருக்கக்குள்ளேயே எங்கட முந்தின கவர்மெண்ட் அமெரிக்காவோடையும் ஒரு அக்ரிமெண்ட் செஞ்சிச்சு. அவங்களுக்கு 10 வருஷத்துக்கு ட்ரிங்கோ ஹாபரை கொடுத்தாங்க. அது 2017 முடிய இந்த கவர்மெண்ட்ல உள்ள பிரதானி அதாவது முடிவில்லாத ஒரு காலத்துக்கு ரினியூ பண்ணி கொடுத்தார். இப்ப இந்த பிரச்சனைக்கு இது தொடரா நடந்துட்டே இருக்கும். அது எவ்வளவு அரசியல்வாதிகள் போய் சென்னாலும், எவ்வளவு எங்கட சமாளிக்க கூடியவர்கள் சமாளிச்சாலும், நாட்டில் இப்படியான ஒரு கலவரத்தை உண்டாக்கிட்டே இருக்கும். அதால 4-5 விஷயங்களை நாடுவாங்க. ஒன்று அவங்களோட ஃபோர்ஸஸை கொண்டு இங்கே இறக்குறது. ரெண்டாவது இந்த யுத்தம் இவ்வளோ பயங்கரமான ஒரு யுத்தத்துக்கு அதாவது வீணாக பழி போக போகிற இலங்கை நாட்டுடைய பொதுமக்கள் அப்படியான ஒன்று நடக்க போகுதே என்று உணரக்கூடாது. நாங்க சும்மா அவண்டே இவண்டே கதையை கேட்டு கேட்டு இங்க எங்கட ஏமாத்தம், அது பெரிய ஏமாத்தம். முஸ்லிம்கள் வரலாற்றுல என்றைக்கும் பயந்து வாழ்ந்த ஆட்கள் இல்ல. பயப்பட்டவனுக்கு முஸ்லீம் பேரும் இல்ல, பயமுறுத்துறவனுக்கு முஸ்லீம் பேரும் இல்ல. பயமுறுத்துறவனுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல பேரு செய்யலான் சைத்தான். யார் பயமுறுத்துறானோ அவன் சைத்தான் தான். இன்னமா தாலிக்கும் ஷைத்தானு யுகவ்விஹு அவ்லியா. யார் பயமுறுத்துறானோ அவனை பார்த்து ஷைத்தான் சொல்றான் அல்லாஹ். அதனால யாரும் பயமுறுத்தவும் வேணும், பயப்படவும் வேணும். பயந்திருந்தாலும் அல்லாஹ்வுடைய சோதனை வரும், பயப்படாம இருந்தாலும் வரும். அல்லாஹ் எழுதின சோதனை பயந்தவனுக்கு வராதா சொல்லுங்க பாபம். பயந்தவனுக்கு வராதா? வரும். பயப்படாதவனுக்கு வரும். அதனால பயந்தவர்களுக்கும் வரும், பயப்படாதவர்களுக்கும் வரும். ஊருக்கு முந்தி நடந்து முடியறதுக்கு முன்னால எல்லாத்தையும் வண்டியை கட்டி பறி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு தடுமாறி வேலை இல்லை. எங்கட உரிமைகளை உடைமைகளை பாதுகாக்கிறது எங்கட பொறுப்பு? அதை நாங்களா நினைச்சா தான் அது நடக்கும். இல்ல அந்நியர்களை சொல்ல கேட்டா இல்ல யார் இங்க பாத்தில சுமந்து வந்தாங்களோ அவங்களோட சொல்ல கேட்டா அதுக்கு மாத்தமானது தான் நடக்கும். இன்னைக்கு நாங்க யார பாதுகாக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்க தான் எங்களோட தீனுக்கு உல வச்சாள்கள். இன்னைக்கு நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் எல்லாருமா ஒன்று சேர்ந்துட்டா எல்லாம் சரிண்டு. நல்லா விளங்கிக்கோங்க, முதலாவது அல்லாஹ்வுடைய தீன் பாதுகாக்கப்படுறது முதலாவது. இன்னைக்கு எங்களுக்கு இருக்கிற நிலைமைய நீங்க மக்காவுடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாருங்க. மக்காவுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? சுடு மணல்ல போட்டு வேதனை செய்யப்பட்டாங்க முஸ்லிம்கள். ரெண்டு பக்கத்தால ரெண்டு குதிரைகளை கட்டி கிழிக்கப்பட்டாங்க முஸ்லிம்கள். நெருப்பு தணல போட்டு மேலால போட்டு எரிக்கப்பட்டாங்க முஸ்லிம்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல இருக்க கொள்ள ஒட்ட கொடல்ல கொடல்ல கொண்டு மேல கழுத்துல போடப்பட்டாங்க. உக்பத் இப்னு அபி முஈத் கழுத்துல புடவை போட்டு அப்படியே இருந்து கட்டி பிடிச்சான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துடிச்சாங்க. முஸ்லிம்களுடைய உடமைக்கு உயிருக்கு சேதம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்க. அன்றைக்கு எப்படி வாழ்ந்தாங்க? நாங்க என்ன பலஸ்தீன்ல நடந்ததை அனுபவிச்சோமா? பர்மால நடந்ததை அனுபவிச்சோமா? ஏ இவ்வளவு தடமாத்தம், ஏ இவ்வளவு அவசரம். ஷிர்க்குக்கு முன்னோடிகளை முஸ்லிம்கள் ஆயிட்டாங்க. இலங்கையில 1200 வருஷமா இந்த நாட்டில் முஸ்லிம்கள் வாழ்ந்தாங்க. உலமாக்களுடைய வழிகாட்டலுக்கு இல்லால 1200 வருஷ வரலாற்றுல எங்கேயாவது பதிவாயிச்சா முஸ்லிம் போய் பன்சலையில வட்டி வச்சு ஏ இவ்வளவு கோலைகளை போனாங்க. அந்த நியூசிலாண்டில் ஷூட் பண்ணினாங்களே பாத்தீங்களா, மஸ்ஜிதுல வந்து ஷூட் பண்ணினது. உங்களுக்கு தாத்தாரியர்கள் ஞாபகம் வரலையா? தாத்தாரியர்களுடைய ஒரு பொம்புல இரி வாரேண்டு 10 பேரை உட்கார வச்சுட்டு ஊட்டுள்ளுக்கு போய் வாழை கொண்டு கழுத்தை வெட்டும் வரைக்கும் சும்மா இருப்பான். முஸ்லீம்ட நிலைமை, இவன் வந்து ஒரு பக்கத்தில் உள்ள முஸ்லீம்கள் எல்லாத்தையும் கொலை செய்யறான், பின்னால் உள்ளவன் பாத்துட்டு இருக்கான். அவன் போய் கண்ணை லோட் பண்ணி திரும்ப கொண்டு அடிக்கிறான் இவனுக்கு, அதுக்கிடையிலையும் பாத்துட்டு இருக்கான். ஞாபகம் வரலையா தாத்தாரியர்கள்? இது பயமுறுத்தி பயமுறுத்தி பயமுறுத்தி மேக்சிமம் பயந்த ஆட்கள். இன்னும் கொஞ்ச நாள் எங்கட புள்ள குட்டிக்கும் இந்த நிலைமை தான் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அல்லாஹ் எங்களுக்கு எழுதினது நடந்துதான் தீரும், நடக்குமா இல்லையா? அப்ப யாருக்கு பயந்து வாழ நாங்க? எங்கட உயிர்கள் அல்லாவுக்காக வேண்டி அர்ப்பணமாகட்டும், தயாரில்லையா நீங்க எல்லாம்? ஏன் இவ்வளவு கோலைகளா, இவ்வளவு பயந்தவங்களா இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய பாதையில உயிர்களை பறிகொடுக்கிறத இபாதத்தாக உன்னதமான செயலாக காட்டிய மார்க்கம் இந்த மார்க்கம். பயங்கரவாதிகள் நாங்க இல்ல, பயங்கரவாதிகள் இந்த நாட்டுக்குள்ளால வந்த வழிகேடர்கள். மறந்துடுவானா? காலத்தை விளங்காத, தீனண்டா என்னண்ட விளப்பம் இல்லாத, வெறுமனே புதுமையையும் நவீனத்தையும் மாத்திரம் கவ்வி பிடிக்கின்ற சில அநியாயக்காரர்கள் மூலமா நடந்தது. நான் சும்மா பேசல, எனக்கு பார தூரம் தெரியாம இல்ல. நீங்க நினைக்க வேணா இது வந்து சும்மா இந்த இடவழியில ஓ இது ஒன்றும் விளப்பம் இல்ல, நாட்டு சிச்சுவேஷன் தெரிய இவருக்கு என்னமோ நடக்கிறது ஒன்றும் விளப்பம் இல்லாம தடமாடுறாண்டு ஒரு நாளும் இல்ல. அவளும் விளப்பம், என்ன நடக்குது, என்ன நடந்து கொண்டு இருக்குது, யார் யார் என்ன செய்யறாங்க, எதுக்காக வேண்டி காய் நகர்த்துறாங்க, எங்கடவங்க எந்த பில்லையில மாட்டி இருக்கிறாங்க, ஏன் நிக்காப பறி கொடுத்தாங்க, எல்லாம் தெரியும். என்ன தேவை இருக்குது? மார்க்கம் என்று சொல்லி இருந்தா பாதுகாக்கப்பட்டிருக்கோம். மார்க்கம் என்று சொல்லல, அது கலாச்சாரம், அது நாங்க எல்லாருக்கும் தொடக்க சொல்லியாச்சு. அடே ஏண்ட சொத்தை நானே தூக்கி வீசுறேன், அண்ணிய வந்து காலால தஞ்சு வீசுவான். இந்த காலம் எப்படிப்பட்டதுண்டா? உள்ள உரிமையை பாதுகாக்கலண்டா அது திரும்ப கிடைக்காது. அப்படியான காலம், எங்களோட உரிமை எதுவோ அதை நாங்க பாதுகாத்து நிக்கலண்டா திரும்ப கிடைக்காது. அல்லாஹ் குர்ஆன்ல பயங்கரமான கஷ்டங்கள் அனுபவிக்கிற மூமின்களுக்கு ஆறுதல் சொல்றேன் பாருங்க. ولا تهنوا ولا تحزنوا وانتم الاعلون ان كنتم مؤمنين. நீங்க மனசால புழுந்துடவானா? நீங்க கவலைப்படவானா? நீங்க மூமின்களா இருந்தா நீங்க தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்லிட்டு சொல்றான். இம்சஸ்கும் கர்ஹன் ஃபக்கத் மஸ்ஸல் கௌம கர்ஹம் மிஸ்லு. உங்களுக்கு ஏதாவது துன்பங்கள் வந்தா நீங்க விளங்கிக்கோங்க, உங்களுக்கு முன்னால அப்படி ஒன்று நடந்திருக்குது. எங்கட மூமின்கள் இது போல அனுபவிச்சுதான் இருக்கிறாங்க. அனுபவிச்சாங்களா இல்லையா? இன்றைக்கு ஹொட்டா இருக்கிற நாடுகளையும் அனுபவிச்சு கொண்டிருக்கிறாங்க. சிரியால நடந்தது நடந்துச்சா எங்களுக்கு? 20 லட்சம் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டாங்களா? இல்லடா, பலஸ்தீன்ல நடந்தது, செச்னியால நடந்தது, போஸ்னியால நடந்தது, இல்லாட்டி ஆப்கானிஸ்தான்ல நடந்தது, இராக்ல நடந்தது நடந்துச்சா? அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான்? இம்சஸ்கும் கர்ஹுன் ஃபக்கத் மஸ்ஸல் கௌம கர்ஹும் மிஸ்லு வதில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைன الناس. இப்படியான காலங்களை மக்கள் மத்தியிலே அல்லாஹு தஆலா சுற்றி சுழல வைக்கிறான். ஏன் தெரியுமா? وليعلم الله الذين امنوا. நாலு காரணங்கள் சொல்றான். எத்தனை காரணம்? இப்படியான சோதனைகள் வர்றதுக்கு எத்தனை காரணம்? நாலு காரணம். முதலாவது, ஈமான் கொண்டவங்க யார் என்றதை வெளிப்படுத்துறதுக்காக உண்மை மூமின்கள் யார் என்கிறது விளங்கும். وليعلم الله الذين امنوا. இரண்டாவது, ويتخذ منكم شهداء. உங்கள் அருந்து சுகதாக்களாக நாங்கள் மக்களை எடுப்போம். யாராக? சுகதாக்களா? பயந்தோடுற ஆட்களா? இல்ல, சுகதாக்களா எடுப்போம். ஒருத்தன் முன்னோக்கி போய் கொலை செய்யப்படுறது ஷஹீத், ஒருத்தன் பின்ன திரும்பி போய் கொலை செய்யப்படுறது நரகவாதி. தெரியுமா உங்களுக்கு? விரண்டோட கொலை செய்யப்படுறது பெரும் பாவி. கேளுங்க, படிங்க. இல்லாட்டி முன்னோக்கி போய் கொலை செய்யப்படுறது ஷஹீத். அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான்? வலியஅலம் அல்லாஹுல்லதீனா ஆமனு முதலாவது, இரண்டாவது வயத்தகித மின்கும் சுஹதா வல்லாஹு லா யுஹிப்புல் லாலிமீன், மூணாவது வலியுமஹிஸ் அல்லாஹுல்லதீனா ஆமனு. ஈமான் கொண்ட மக்களை அப்படியே கலக்கி போட்டு தெளிய வைப்பான். அதுக்கு போற பரிசுத்தமான மூமின்கள் யாருங்கிறது விளங்கும். நாலாவது, வயம் ஹக்கல் காபிரின், காபிர்களை அழிப்பான். இது நாங்க நினைச்சு கொண்டிருக்கிற நாங்க ஹாயா ஹாப்பியா ஐக்கோனும் எல்லா இடத்துலையும் எங்களுக்கு எங்கட தாடியில் உள்ள மசூரும் புலப்படாது, எல்லாம் நடந்து முடியணும். அப்படி ஒரு சுண்ணா இந்த தீன்ல இல்ல, அப்படி ஒரு முன்மாதிரி எங்களுக்கு முன்னாலேயும் இல்லை. இவ்வளவு காலமா சஹாபாக்கள் சஹாபாக்கள் பேசினோம், சஹாபாக்கள் இருந்து எங்களுக்கு ஏன் முன்மாதிரி கிடைக்கல? வேளாண் சகோதரர்ல பெரியவர்கள், அப்ப நான் என்ன சொல்லி வந்தேன்டா, மல்ஹமா ஒன்று உண்டாக போகுதுன்றது எல்லா வேதங்களும் சொல்லுது, எல்லா மதங்கள்லையும் அந்த முன்னறிவிப்பு ஒன்று இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை குறித்து சொன்னாங்க. என்றைக்கு மஸ்ஜிதுல் அக்ஸா நிர்மாணிக்கப்படுமோ, மதீனா கராபாகுமோ, அப்ப மல்ஹமா உண்டாகும். இன்னைக்கு வெளிப்படையில எங்களுக்கு விளங்குது, அப்படியான ஒரு தயாரிப்பு நடக்குது. நீங்க ரஷ்யால சைனால என்ன நடக்குறேன்னு பாருங்க. சைனா ரஷ்யாவோட உள்ள அந்த தயாரிப்பை உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி பில்லியன் கணக்கில் டாலர்ஸ் செலவழிச்சு பாதைகள் அமைச்சு கொண்டிருக்கிறான். அவனுக்குரிய ஆட்களை சேர்த்து கொண்டு அதுக்காக வேண்டி பலத்தை சேகரிச்சுக்கிட்டு இருக்கிறான். இங்கால அமெரிக்கா அவனுக்கு சேராதவனுக்கு பொருளாதார தடையை விதிச்சு அவனுக்கு ஆள் சேர்த்துட்டு இருக்கிறான். ஏன் ஆள் சேர்க்கிறான்? ரெண்டும், ரோமன் கத்தலிக்ஸும் நன் ரோமன் கத்தலிக்ஸும். இதுல நன் ரோமன் கத்தலிக்ஸ் இந்த மல்ஹமாவை பத்தி பெரிய அறிவு உள்ளார்கள். ரஷ்யாவுடைய கவர்மெண்ட் அப்படியானவங்க தான். விளாடிமிர் புட்டின் பேசுற பேச்சுகளை கொஞ்சம் கேளுங்க, கேட்டா விளங்கும். என்னமோ ஒன்று நடக்குது, அவன் ஒவ்வொன்றையும் அடையாளப்படுத்தி சரியா சொல்லிட்டு போறான். இன்னைக்கு எங்களுக்கு ஒன்றும் என்னமோ உலகத்துல ஒன்றுமே நடக்காத மாதிரி நாங்க இங்க எங்கட உரிமைகளை படையெடுத்து கொண்டு வருகிறோம். அவன் ISIS-ன்றா யாருன்னு பேசுறான், ISIS ஏன் உருவாக்கினா, யார் உருவாக்கினா, என்ன நடக்குது, யார் ஆயுதம் கொடுக்கறான், எங்கெங்க வேலை பார்க்கறான், அவ்வளவு சொல்றான். இது எங்கட குத்தம் இல்ல. இது 2016 இருந்து இலங்கையுடைய பாதுகாப்பு பிரிவுல இருந்த டாக்குமெண்ட். 2016 ஆரம்பத்திலேயே நாங்க இது சம்பந்தமா ஜமியத்துல் உலமால சொன்னோம், இது சம்பந்தப்பட்டவர்களுடைய தலைவர்கள்ட்ட சொன்னோம். யார் இதில் அதிகமானவங்க ஈடுபட்டாங்களோ அவங்க இந்த நாட்டுடைய பெரிய வழிகட்டு கூட்டம் உண்டு. அவங்களோட தலைவர்களை சந்திச்சு போய் சொன்னோம், இவங்கட விஷயத்துல கருத்தை எடுங்க, காட்டி கொடுக்கிற வேலை செய்யற ஆட்கள் இல்லை, நாங்க நீங்க கூட்டி கொடுக்கிற வேலை செஞ்ச ஆட்கள், கவனமா இருந்துக்கோங்க. இந்த மஜ்லிஸ்ல இருக்கிறாங்க சிலவங்க, இந்த சம்பந்தமா நாங்க எங்கெங்க போனோம்ன்றதுக்கு ஆதாரமா, இது எங்கட குத்தம் இல்ல, இது வந்து இந்த நாட்டுடைய டிஃபென்ஸுடைய குத்தம். அதனால மல்ஹமாங்கிறதுக்கு தயாராகிற ஒரு தயாரிப்பு இது. அதுல சில்குவே பிடிக்கிறதுக்காக வேண்டி மேற்கொள்ளப்படுற சில அவர்களுடைய வேலை திட்டங்கள் அது நடந்துட்டு இருக்குது. அதனால மேலான சகோதரர்ல பெரியவர்கள் எங்கட உரிமைகளை பறிகொடுக்கிற ஆட்கள் இல்ல, நாங்க பொறுமையோட தக்குவாவோட வாழணும். அப்படித்தானே பொறுமை? பொறுமைன்றது பயமா? பயந்து ஓடி ஒழிக்கிறதுக்கு பேரா பொறுமை? இங்க பாருங்க குர்ஆனுடைய ஒரு ஆயத், இந்த ஆயத்து வந்து நாங்க இருக்கிற நிலைமைக்கு மிச்சம் பொருத்தமா இருக்குது. லத்துபுலவுன் ஃபீ அம்வாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும், உங்களுடைய சொத்துக்கள்ல, உடைமைகள்ல, உங்களுடைய உயிர்கள்ல நீங்க சோதிக்கப்படுவீங்க, உங்களுக்கு சேதங்கள் வரும். வலதஸ்மஉன்ன மினல் லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும் வ மினல் லதீன அஷ்ரகு அதன் கதீரா, உங்களுக்கு முன்னால உள்ள யூதர்கள், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், மேலும் முஷ்ரிக்குகளுடைய நாவிலிருந்து உங்களுக்கு தாங்க முடியாத நோவினை தரக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் கேட்பீர்கள். நடந்துச்சா இல்லையா? சொத்து செல்வத்துல உயிர்ல சேதம் நடந்துச்சா இல்லையா? தேவையில்லாத வார்த்தைகளை கேட்டோமா இல்லையா? கேட்டோம். இப்ப என்ன செய்யணும்? வைன் தஸ்பிரு வதத்தகு, நீங்கள் பொறுமையோடு அல்லாஹுவை பயப்படுவீர்களே ஆனால், ஃபைன் ஸாலிக மின் அஸ்மில் உமூர், அது காரியங்களில் மிக உறுதியானது என்று குர்ஆன் சொல்லுது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், இன் துஸிபுக்கும் ஹசனத்துன் தஸ்உஹும், உங்களுக்கு ஏதாவது நலவு நடந்துட்டா அது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். வைன் துஸிபுக்கும் சையத்து யஃப்ரஹு பிஹா யம்சஸ்கும் ஹசனத்துன் தஸ்உஹும், உங்களுக்கு ஏதாவது நலவு நடந்துட்டா அவங்களுக்கு கஷ்டமாயிடும். வைன் துஸிபுக்கும் சையத்து யஃப்ரஹு பிஹா, உங்களுக்கு ஏதாவது முசீபத்துகள் வந்துட்டா, நோய் நொம்பலங்கள், நோவினைகள் வந்துட்டா, அதனை கொண்டு அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். வைன் தஸ்பிரு வதத்தகு, நீங்கள் பொறுமையோடு அல்லாஹுவை பயப்படுவீர்களே ஆனால், லா யதுருக்கும் கைதுஹும் ஷைஆ, அவர்களுடைய சூழ்ச்சி உங்களுக்கு எந்த தொந்தரவையும் தராது என்று குர்ஆன் சொல்லுது. இப்ப இந்த சபர் தக்குவாண்டா என்ன? நல்லா விளங்கிக்கோங்க. சபருக்கும் தக்குவாவுக்கும் உரிய எங்களுக்குரிய முன்மாதிரியே சூரா யூசுப் தான். சூரா யூசுஃபுக்கு 111 ஆயத்துக்களை கொண்ட சூரா, அதனுடைய கடைசி ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரா, இவர்களுடைய கதையை சொல்றதுல உங்களுக்கு படிப்பினம் இருக்கு. யாரோட கதை? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்துடைய கதை, வேற யாருடைய கதை அங்க இல்ல. அந்த 111 ஆயத்திலையும் வேற எந்த நபியுடைய ரசூலுடைய கதை இல்ல, அவ்வளவுமே இந்த குடும்பம் மட்டும்தான். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு கண்டாங்க, 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் இணைய சுஜூ செய்து வாப்பாண்டாங்க. ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா, அவன் சொன்னாங்க, நீ உன் கனவை நானமார்ட்ட சொல்லிடாதே, உனக்கு சூழ்ச்சி செய்வாங்க. அப்ப அந்த நானமார் 10 பேரும் சூழ்ச்சிக்காரர்கள் என்றது வாப்பட சாட்சி. இவங்கட சூழ்ச்சிய பத்தி சாட்சி சொன்னது யாரு? அவங்கட வாப்பா. யார் அவர்? ஒரு நபி, ஒரு ரசூல், ஒரு ரசூலுடைய மகன், ஒரு ரசூலுடைய பேரப்புள்ள. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்ன 10 நம் மகன்மார்கிட்ட சொல்லிடாதே, சூழ்ச்சி செய்வாங்க. அப்ப இந்த சூழ்ச்சிக்காரர் 10 பேருடைய சூழ்ச்சியில ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய தம்பியும் எப்படி வெற்றி பெற்றார்களோ, எப்படி வெற்றி பெற்றாங்க? இவங்களை கொண்டு போய் பால் கிணத்துல தள்ளி, அதுக்கப்புறம் ஒரு யாவார கூட்டம் வந்து தண்ணி தேடினாங்க. பார்த்தா அழகான ஒரு வாலிபர், உலகத்திலேயே பசுந்தான மனுஷன் யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். வாலிய போட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வெளியே எடுத்தாங்க. 10 நானமாரும் ஓடி வந்து சொன்னாங்க, இது எங்கட அடிமை, காணாம போய் தேடிக்கொண்டிருக்கிறோம். சொன்னாங்க, அடிமைண்டா வித்துட்டு போங்க, அது யாவார பொருள். அப்படிதானே, அடிமைங்கிறது யாவார பொருள், வித்துட்டு போங்க, தரமாட்டோம் வேண்டாம். 6 திருகத்துக்கு வித்துட்டு போனாங்க. குர்ஆன் சொல்லுது, வ ஷரஹு பிதமனின் பஹ்ஸின் தராஹிம மஅதூதா, அற்ப விலைக்கு வித்துட்டு போனாங்க. அல்லாஹ் தஆலா கடைசியா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்த நாட்டுடைய அரசராக்கினான். இந்த 10 நானமாருக்கும் பஞ்சத்தை கொடுத்தான். இவங்க தானியம் கேட்டு வந்தாங்க அரசர்கிட்ட, வந்தது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட. ஆனா தெரியா எங்கட தம்பி இல்லை, 10 பேரையும் பேக் நிறைய தானியத்தை போட்டு அனுப்பி விட கொள்ள சொன்னாங்க, அடுத்த முறை வாரதா இருந்தா உங்களோட வாப்பாக்கு 2 பொண்டாட்டி, உங்களோட வாப்பாட அடுத்த பொண்டாட்டிட ஒரு மகன் இருக்கிறார், அவரை கூட்டி கொண்டு வரலன்னா தானியம் தர மாட்டேன்னுட்டாங்க. உங்களுடைய தந்தை வழி சகோதரர் ஒருத்தர் இருக்கிறார், உங்களோட உடன்பிறப்பு இல்லை, அப்படின்னா உடன்பிறப்புண்டா தாய் ஒலி தந்தை ஒலி உடன்பிறப்பு இல்லை, தந்தை மூலமா மட்டும் சகோதரர் அப்படின்னு அர்த்தம் என்ன? வாப்பாக்கு ரெண்டு பொம்புள, அடுத்த பொம்புளேட புள்ள, இவ்வளோ சொல்றார். இப்பயும் இந்த பத்துக்கும் விலங்கல்ல இது தம்பின்னு, ஏண்டா சூழ்ச்சிக்காரன் ஒரு கான் பொட்ட என்றைக்குமே அப்படிதான். அவன்ல எங்களுக்கு இடம் கிடைக்கும், நல்ல விலைக்கும் எங்களுக்கு சூழ்ச்சி செய்யக்கூடிய அனைவரிலும் இந்த நிலை இருக்கும். நாங்க புத்திகாரரா இருந்தா அடைவோம், அடைய வேண்டிய அடுத்த போய் வாப்பா கிட்ட சொன்ன, வாப்பா எங்களுக்கு தானியம் தர மாட்டாங்க, அடுத்த முறை போனா எங்கட சகோதரரை கொண்டு வர சொல்லி இருக்கிறாங்க. வாப்பா கேட்டார்கள் ஆமனுக்கும் அலஹி இல்லக்கமா அமின்துக்கும் அலஹிஹிம் கபல், இதுக்கு முன்னால அவர் யூசுஃபுடைய விடயத்துல உங்களை நம்பின மாதிரி இப்ப நம்ப வான்னு கேட்டான். அலைஹிம் சலாம், புறம் எப்படியோ மல்லு கட்டி அல்லாஹ் ஷாஹிதா வச்சு எடுத்துட்டு வந்தாங்க. வந்தா 11 பேரும் வந்த உடனே முதலாவது தம்பியை கூப்பிட்டு சொன்னாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நான் தான் உன் சகோதரன், கால இன்னி அன அகூகா ஃபலா தப்தைஸ் பிமா கானூ யஅமலூன், இவங்க செய்யறதெல்லாம் பொறுப்பெடுத்தாதே, நான் தான் சகோதரன்டா. இங்க பாருங்க, நீங்க வந்து காட்டி கொடுத்த கூட்டி கொடுத்த கதையெல்லாம் சொல்றீங்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறான்னு பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னு நல்லா பாருங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்கடா, 11 பேருக்கும் பேகை கட்டி பின்யாமின் பேக்ல தங்க கோப்பையோட போட்டாங்க, போட்டு அனுப்பி விட்டாங்க. அனுப்பி விட்டுட்டு பின்னால ஆள் அனுப்பினாங்க, யார பேக்ல தங்க கோப்பைக்கோ அவரை பிடிச்சிருவாங்க. நல்ல வேலையா சொல்லுங்க பாபா, மாளிகாவத்தேல இதுக்கு அனுமதிப்பீங்களா? அப்ப யார் செய்யற வேலை இது? இது ஒரு நபி ஒரு ரசூல் செய்யற வேலை. நல்ல விலகிக்கோங்க, பொறுமையோட தக்குவோட ஈக்கிறேன்டா, எல்லாத்தையும் ஹோண்டு பறி கொடுத்துட்டு பேண்டு பார்த்துட்டு ஈக்கிறது அல்ல. உங்களுக்கு எங்க இடம் கிடைக்குதோ அங்கால உள்ளுக்கு போறங்க, சொன்னாங்க புடிச்சிட்டு வாங்க. போனாங்க, போய் அவங்கட பேக செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. கேட்டாங்க, என்னத்தை நீங்க இழந்துட்டு வந்திருக்கீங்க? சொன்னாங்க, சுவா அல் மலிக், அரசன் கோப்பையை தேடுறோம். சொன்னாங்க, காலு தொல்லாஹி லக்கது அலிம் தும்மா ஜின்னு சித பில்லார்த்தின், அல்லாமே சத்தியமா உங்களுக்கு தெரியும் தானே, நாங்க கள்ளர்களும் இல்ல, நாங்க குழப்பக்காரரும் இல்லாண்டாங்க. குழப்பக்காரர்கிட்ட வாப்பமாறவங்க எல்லாரும் பேக் செக் பண்ணி போட்டுட்டு கடைசியா புன்யாம இந்த பேக்ல இருந்து எடுத்தாங்க. இப்ப எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அரசர் முன்னால வச்சீங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அரசர், 11 பேரும் நிக்கிறாங்க. இப்ப யார்ட்ட புடிபட்டோ அவரும் இருக்கிறார். இந்த 10 பேரும் அல்லாஹ் ஷாஹிதா வச்சு வாக்கு கொடுத்துட்டு வந்தாங்க, வாப்பா கிட்ட நாங்க பாதுகாப்பா கொண்டு வருவோம் எங்கட தம்பிய, அப்படிதானே 10 பேரும் சேர்ந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட சொன்னாங்க, கண்ணியமானவரே இவருக்கு ஒரு கிளட்டு வாப்பா இருக்கிறார். யாருக்கு? எங்களுக்கு சொல்லல, இந்த ஆளுக்கு ஒரு கிளட்டு வாப்பா இருக்கிறார். இவருடைய இடத்துல எங்களை யாரையாவது எடுத்துக்கோங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரே வார்த்தையில சொன்னாங்க, எங்கட பொருள் நாங்க எடுத்தோமோ அவர் இல்லாதவரை எடுக்க மாட்டோம், களவாண்டினவர் எடுக்க மாட்டோம் சொல்லல. என்ன சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, யார்ட பேக்ல இருந்து எங்கட பொருள் நாங்க எடுத்தோமோ அவர் இல்லாதவரை வேற யாரையும் எடுக்க மாட்டோம். இப்ப இவங்களுக்கு விளங்கி போச்சு, இனி தம்பிய கூட்டிட்டு போறது சாத்தியம் இல்ல. இப்ப சொன்னாங்க, காலு இவர் கள்ளன் மாதிரியே இவருக்கு முன்னால் இவர்கிட்ட ஒரு நானா இருந்தார், அவரும் கள்ளன் தான். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் குழம்பி இருந்தா எல்லாம் குழம்பி பைத்தியம். இப்ப யார கள்ளன் என்று சொன்ன? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் கள்ளன் என்று சொன்ன. நான் தான் யூசுப், நான் என்னடா களவு செஞ்சேன் கேட்டீங்க. இப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்கடா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஸர்ரஹா யூசுஃபு ஃபி நஃப்ஸிஹி வலம் யுப்திஹா லஹும், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன் மனசுக்குள்ளால மறைச்சாங்க, நான் தான் யூசுப் என்று சொல்லல, அவங்கள்ட்ட வெளிப்படுத்தல. ஆனா ஒரு வார்த்தை சொன்னாங்க, கால அந்தும் ஷர்ரும் மகானன், நீங்கள் இஸ்தானத்தால் கெட்டவர்கள் என்றாம். ஷர்ரும் மகானன் என்று அல்லாஹ் தஆலா யூதர்களை பார்த்து சொல்றாங்க. இன்னொரு இடத்துல இவங்க 10 பேரும் யாரு தெரியுமா? அந்த யூதர்கள்ட வாப்பமார். யூதர்கள்ட வரலாற படிங்க, யூதர்கள்ட வரலாறு ஆரம்பிக்குது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளையில இருந்து. இந்த 10 பேர்ல பரம்பரைக்கு தான் நாங்க யூதர்கள் சொல்லுவோம். இவங்க இஸ்ராயல் யஹூதா ரெண்டு பேர் இருந்தாங்க, இந்த பத்து பேர்ல ஒருத்தருட பேர் இஸ்ரேல், இன்னொருத்தர பேர் யஹூதா. இவர்களுக்கு தான் சந்ததி இருந்துச்சு, அவர்கள் இருந்து தான் யூதர்கள் வந்தாங்க. இஸ்ராயலுடைய பரம்பரைக்கு பனு இஸ்ராயல் என்று சொன்னாங்க, யஹூது என்று சொல்லி யஹூதாவுடைய பரம்பரைக்கு சொன்னாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்தும் ஷர்ரும் மகானன், நீங்கள் ஸ்தானத்தால் கேடு கேட்டவர்கள் என்றாங்க. அல்லாஹ் ஒரு இடத்துல குர்ஆன்ல சொல்றான், நான் உனப்பியவுக்கும் பிஷர்ரும் மின் தாலிக மஸூபத்தன் அந்த அல்லாஹ், படைப்பினங்கள் ஆக கெட்ட கூலி கொடுக்கப்படுற ஒரு கூட்டத்தை பற்றி உங்களுக்கு சொல்லி தர வேண்டாமா? மல்லானஹுல்லா, யார் அல்லாஹ் யாரை அல்லாஹ் சாபமிட்டானோ, வகதிபாலை அவர்கள் மீது கோபம் அடைஞ்சானோ, வஜால மின்ஹுமுல் கிரதத வல் கனாசீர், அவர்களில் ஒரு கூட்டத்தை குரங்குகளாக இன்னொரு கூட்டத்தை பன்றிகளாக உருமாற்றினானோ, அபதத்தாகூத், அவர்கள் சைத்தான்களை வணங்கினார்களோ, அந்த யூதர்கள் உலாய்க ஷர்ரும் மகானன், அவர்கள் ஸ்தானத்தால் கேடு கேட்டவர்கள் என்று குர்ஆன் சொல்லுது. இதைத்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அண்டைக்கு சொன்னாங்க, பேரான சகோதரர் பெரியவர்கள். அதுக்கப்புறம் பத்து பேரும் திரும்பி போனாங்க, வாப்பா கிட்ட சொன்னாங்க, வாப்பா உங்களோட மகன் திருடிட்டான்னு. நீங்க விலங்கு தானே உங்களுக்கு சொல்றது, எங்கட வாப்பான்னு சொல்லல, அவருடைய ஒரு கலட்டு தந்தையா, இங்க போய் திருட்டு பத்தி சொல்ல கோல, இன்னபுனக்க சரக்கண்ணா, உங்களோட மகன் திருடிட்டான்னு. இவங்க எப்பயுமே அவங்கள் அல்லாதவங்கள அந்நியர்களா விரோதிகளா தான் பார்ப்பாங்க, அவங்கள் அல்லண்டா விரோதிகளும் அந்நியர்களுமா தான் பார்ப்பாங்க. அது வாப்பாவும் சரி, சகோதரமும் சரி. கொஞ்ச நாளைக்கு போறோம், யூசுப் அலை யாக்கூப் அலை சலாம் பத்து பேரையும் கூப்பிட்டு சொன்னாங்க, என்னுடைய அருமை மகன்மார்களே, நீங்க போங்க, போய் யூசுப்பையும் அவருடைய சகோதரரையும் தேடுங்க, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டும் நிராசை அடைய வேணாம், அப்படி செய்யறவங்க காபிர்கள் என்ன. இவங்க திரும்ப வந்தாங்க யூசுப் அலை சலாத்துக்கிட்ட, வந்து சொன்னாங்க, யா யுஹல் அசீஸ் மஸ்ஸனா வா அஹ்லன துர் வஜினா பிபிதாஅத் முஸ்ஸா فَأَوْفِ لَنَا الْكَيْلَ وَتَصَدَّقْ عَلَيْنَا إِنَّ اللَّهَ يَجْزِي الْمُتَصَدِّقِينَ. சொன்னாங்க, நாங்க கொஞ்சம் போல பணம் கொண்டு வந்திருக்கிறோம் தானியம் வாங்குறதுக்கு, எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் கடுமையான கஷ்டம் பீடிச்சிட்டு நாங்க கொண்டு வந்திருக்கிற பகரம் கொஞ்சம், அதுக்கும் நீங்க தானியம் தாங்க, மேல் மிச்சமா சதக்காவும் தாங்க, அல்லாஹ் உங்களுக்கு கூலி தருவான்னு. விலங்குதான் நான் சொல்றது, பிச்சைக்காரன் பேசுற மாதிரி சதக்கா தாங்க வாப்பா, அல்லாஹ் உங்களுக்கு தருவான்னு சொல்லுவாங்களே, இப்படி சொல்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, ஓஹோ, என் நானமார் இவ்வளோ இறங்கிட்டாங்களா, இவ்வளோ இறங்கிட்டாங்களா. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு படி இறங்கினாங்க, இறங்கி கொஞ்சம் மனம் திறந்து பேசினாங்க. இந்த ஆயத்துல இந்த சதக்கா தாங்க, அல்லாஹ் உங்களுக்கு கூலி தருவான்னு சொல்லி முடிய, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடுத்த வார்த்தை என்ன சொன்னாங்கடா, قال هل علمتم ما فعلتم بيوسف واخيه اذ انتم جاهلون. உங்களுக்கு தெரியாதா, நீங்களும் யூசுஃபுடைய நீங்க யூசுஃபுடைய விடயத்தில் அவருடைய சகோதரருடைய விடயத்தில் எப்படி நடந்தீங்கன்னு என்ன கேட்டாங்க. இப்ப பாருங்க, இவ்வளோ நாளும் துறக்காத ஒரு கண் இப்ப துறப்படுது உங்களுக்கு, இவ்வளோ நாளும் இலங்கையில் இவர் தான் யூசுஃபுண்டு. இவங்க பத்து பேரும் பார்த்தாங்க, எங்கட பத்து பேருடைய ரகசியம் எப்படி பதினோராவது ஆளுக்கு தெரியும், நாங்க பத்து பேரும் கொண்டு போய் தான் யூசுப கிணத்துல தள்ளினோம், நாங்க செஞ்ச சூழ்ச்சி யாருக்குமே தெரியா, இது எப்படி பதினோராவது ஆளுக்கு தெரிய வந்துச்சு. பதினோராவது ஒருத்தருக்கு உலகத்தில் இது தெரியுமெண்டா யூசுப் மட்டும்தான். யாரு இவர்? யூசுப் தான். இவ்வளோ நாளும் விளங்கல்ல, அடே பிறந்து வளர்ந்த உடன் பிறவு, ஆனா இவர் தான் யூசுப். இவ்வளோ நாளும் விளங்கல்ல, இப்ப விளங்குது, விளங்கிச்சா? அவங்க அடுத்த கேள்வி கேட்டாங்க, காலு ஐன்னக்கல அந்த யூசுப், நீங்க தானே யூசுப் கேட்டாங்க. நல்லா விளங்கிக்கோங்க, இவங்களோட ரகசியங்கள் வெளிப்படாது, இவங்களோட சூழ்ச்சிகள் தவறி வெளியாகும் என்று குர்ஆன் சொல்லுது. லா தத்தகிது பிதானதம் மின் தூனிகும் லா யலூனகும் கபாலா, நீங்கள் அல்லாத அந்நியர்களை நீங்க உங்களோட பாதுகாவலர்கள் என்று நினைக்க வேணாம், அவங்க உங்களை சூழ்ச்சி செய்யாமல் சதி செய்யாமல் விட மாட்டார்கள். வத்தூம அனித்தும், நீங்க கஷ்டப்படுறது தான் அவங்க ஆசை வைக்கிறாங்க. கதுபதத்தில் அவர்களுடைய நாவல் அறந்து உங்களை பற்றி உண்டான கோபம் விரோதம் தவறி வருது, வேணுண்டு வெளிப்படுத்துறது இல்லை. அக்பர், அவர்களுடைய உள்ளங்களுக்குள்ளால மறைஞ்சிருக்கிறது அதை விட பெரியது. எது தவறி வந்துச்சோ அதை விட பயங்கரமானது, அதை விட மிகப்பெரியது உள்ளத்துல மறைஞ்சிருக்குது. இப்ப யூசுப் அலை சலாத்து கிட்ட கேட்டாங்க, நீங்க தானே யூசுப் என்றாங்க. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அன யூசுஃபு வஹாதா அஹி, நான் தான் யூசுப், இது என்னுடைய சகோதரர் பின்யாமீன். கத் மன்னல்லாஹு அலைனா, அல்லாஹ் எங்களுக்கு உபகாரம் செஞ்சான், வெற்றியை தந்தான். இப்ப இதுக்கு காரணம் சொன்னாங்க, கேளுங்க. நான் சொன்னேன் சூரா யூசுப் படிப்பினேன்னு, அல்லாஹ் இதே சூரா யூசுப்புடைய கடைசி ஆயத்துல சொல்றான். அந்த படிப்பின என்ன தெரியுமா? அந்த படிப்பின யூசுப் அலை சலாத்துடைய வெற்றியுடைய ரகசியம். இப்ப என்ன ரகசியம் சொன்னாங்க? இன்னஹு மையத்தகி வயஸ்பிர், இன்னஹு மையத்தகி வயஸ்பிர் ஃபைன் அல்லாஹ் லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன். யாரெல்லாம் தக்வாவோட பொறுமையா வாழ்வாங்களோ அவர்களுடைய கூலியை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். யூசுப் அலை சலாம் எங்களுக்கு படிச்சு தாராங்க, தக்குவாண்டா என்ன, பொறுமையண்டா என்ன, பொறுமையண்டா பயந்தோடுறதுக்கு பேர் இல்ல, பொறுமையண்டா ஒரு எங்கேயாவது ஒரு மூலையில முடங்குறதுக்கு பேர் இல்ல, பொறுமைங்கிறது யூசுப் அலை சலாத்துக்கிட்ட இருந்து படிக்கணும். அதனால மேலான சகோதரர்ல பெரியவர் இல்ல, எங்கட எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு நாங்க வேண்டி ஒன்றுக்கு ஹொய்யாண்டு சொல்லி நிக்கிறது இல்ல. எங்களுக்கு அந்த ஒரு வளம் இருக்குது, 1200 வருஷமா இந்த நாட்டில் இந்த முஸ்லிம்கள் வாழ்ந்த ஒரு முறை இருக்கு. அல்லா தாலா தீனை கொண்டு எங்களுக்கு கண்ணியத்தை தாரான். அல்லாவுடைய தொடர்பு எங்கள்ல எவ்வளவு அதிகமாகுதோ அதன் மூலமா எங்களுக்கு உறுதியான நிலைமை உண்டாகும். அதனால எங்கட கொள்கை, எங்கட ஈமான், எங்கட இஸ்லாம், எங்களுடைய அல்லாவுடைய தொடர்பு, இதை நாங்க விட்டு கொடுத்துட்டு இதுல ஓட்ட உடசல் செஞ்சுட்டு ஒரு நாளும் எங்கட பாதுகாப்ப வழிபாக்க வேணாம். அல்லாவுடைய தீனை நாங்க பாதுகாக்காம எங்களுக்கு பாதுகாப்புக்கு உத்தரவாதமா சொல்லுங்க பாபம்? அல்லாட தீனை நாங்க பாதுகாக்காம எங்களுக்கு பாதுகாப்பு தேடவா? தீனை பறி கொடுத்து போட்டுட்டு நாங்க பாதுகாக்கப்படுவோமா? ஒரு நாளும் நடக்காது. அதனால பேசின கேட்ட விஷயங்களை கொண்டு அமல் செய்யறதுக்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வான். சுபஹானக்கல்லாஹு வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வஅதுப் இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.